பூங்காற்றே மலர்வாக கூட வேண்டே பூக்காலம் வரவாயி வரவேல் காத்துடி வேண்டே பறையாதே போயதல்லே பிரிகே நீ வந்ததல்லே போவல்லே நீ எங்குமே ஓ பூங்காற்றே பூங்காற்றே மலர்வாக கூட வேண்டே பூக்காலம் வரவாயி வரவேல் காத்துடி வேண்டே ஆகாஷப்பூவும் தேடி அலையானாய் போயோ காற்றே அருகில் வராதே தூரே நீ எந்தினோ பாலாழி பொல் திற நீந்தி காணாதே போயோ காற்றே வெறுதே விமுகம் கினாவில் தேங்கினா பறையாதே வந்ததல்லே நீ பூங்காற்றே பூங்காற்றே மலர்வாக கூட வேண்டே பூக்காலம் வரவாயி வரவேல் காந்தொடி வேண்டே நிறங்கள் சூடிடும் ஈ மண்ணில் நீளே வீண்டும் நீரோளம் நூலிடப்பாகும் நீரந்திலாவில் சுகந்தம் சேர்ந்திடும் கார்முகில் பூங்காற்றே பூங்காற்றே மலர்வாக கூட வேண்டே பூக்காலம் வரவாயே வரவேல் காந்தொடி வேண்டே.